கதை என்னமோ பண்ணறிய என் கனவுல தொல்ல அதுல சாரல் பொழியுது கண்ணே நீதான் என் அருகினிலே சைட் அடிக்க ஆசை தோணுதிங்க பார்த்து கொண்டு இருக்கிற போலவின்றே பல எண்ணங்கள் இப்போ தினம் வந்து வந்து போகுதிங்க ஒரு ஓரோ நீயும் நடக்கவே மறு ஓரோ நானும் சிரிக்கவே அந்த காதல் தானா மலரவே இப்போ என்ன ஏதோ பண்ணுதே உன் பாதம் பட்ட இடத்திலே பல ரோஜா செடிகள் முளைக்குதே எனக்கென நீ தானே அவ என்னமோ பண்ணுற என்னமோ பண்ணுற என்னமோ பண்ணுறலே மனசுக்குள்ள என்னமோ பண்ணுற என்னமோ பண்ணுற என்னமோ பண்ணுறலே அவ என்னமோ பண்ணுற என்னமோ பண்ணுற என்னமோ பண்ணுறலே மனசுக்குள்ள என்னமோ பண்ணுற என்னமோ பண்ணுற என்னமோ பண்ணுறலே இடத்தையும் பிடித்து அதுக்கும் மேல மெத்தைய போட்டு துள்ளி துள்ளி எட்டி பார்த்து ஏதோ பண்ணுறா மாமா கிட்ட கேக்குவா 10 கோடி போதுமா தங்கம் வைரம் போல இருந்தா அழகே நியாயமா என் ஊரில் பிறந்த வளர்ந்தவளே என் சொத்து சொந்தம் நீதானே எங்க அப்ப நினைச்ச மறு மகளே என்னை பார்த்து உதடு கடிக்காத அடி கள்ளி திமிரு பிடிச்சவளே உன்னைய நானும் வந்திருக்கேன் நீ கத்தி மிரட்டி பார்த்தாலும் உன்னை தூக்கிட்டு போவடி கொய்யால அவ என்னமோ பண்ணுற என்னமோ பண்ணுற என்னமோ பண்ணுறலே மனசுக்குள்ள என்னமோ பண்ணுற என்னமோ பண்ணுற என்னமோ பண்ணுறலே அவ என்னமோ பண்ணுற என்னமோ பண்ணுற என்னமோ பண்ணுறலே மனசுக்குள்ள என்னமோ பண்ணுற என்னமோ பண்ணுற என்னமோ பண்ணுறலே அவள் கதைக்கும் வரிகளின் அழகிலே நான் என்னை மறந்தேன் தொலைவிலே முன்பே பழகின கேள்விகள் எனக்குள்ளே அது நிஜமாயாகணும் அருகிலே உன்னோடு நேர பேச பார்க்கிறேன் நான கால்கள் தரையில் ஆடுது உன் உருவத்தை போல் வேற பார்த்தாலும் நீதான் என்று தோணுது எனக்குள்ளே என்ன கள்ளம பார்த்தாலும் உன்னை மட்டும் ஜோரா பார்ப்பேனே விட்டு முன்னால் காலங்காத்தால வந்து காவல் காப்பேனே அடி உன்ன போலதான் வேற ஒரு புண்ண பார்த்ததில்ல பார்த்த கூடவும் பேர் மட்டும்தான் தினமும் பொழியும் என் காதுக்குள்ள கூட்டாஞ்சோற நான் தின்ன போறேன் திரும்பி பார்த்தா ஸ்லோமோல வாரவும் கையு வாசத்துல மெதுவா இப்ப ருசிச்சு பார்த்த போதும் இருக்கி மனச நான் மாத்த போறேன் கூட்டம் சேர்ந்து நான் கத்த போறேன் இவள மட்டும் பார்த்தா எனக்குள்ள என்ன என்னவாகும் பாத்து சிரிக்காது இப்ப விஷம் ஆச்சு பெஞ்சு மனம் பயந்தா ஒரு பாதுகாப்ப நானே தலி மனசு ரெண்டாச்சு நீ அழுகாத வலிச்சாச்சு வெக்கப்பட்டு என்னையும் பார்த்தா பண்ணுற என்னமோ பண்ணுற என்னமோ பண்ணுறலே மனசுக்குள்ள என்னமோ பண்ணுற என்னமோ பண்ணுற என்னமோ பண்ணுறலே அவ என்னமோ பண்ணுற என்னமோ பண்ணுற என்னமோ பண்ணுறலே மனசுக்குள்ள என்னமோ பண்ணுற என்னமோ பண்ணுற என்னமோ பண்ணுறலே